இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. விழிகளில் பாருடா, பகை அலறிட கதறிட போரடா, தடை சிதறிட உடைப்பட ஏறடா, விடை வீரமே மோதினும்